பொட்டுக்கவா கட்டிக்கவா? கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா? பொட்டுக்கிட்டா பத்திக்குமே, பத்திக்கிட்டா பத்தட்டுமே. அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி ஒன்ன எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது. கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது. குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி. வனிதா மணி அவன மோகினி வந்தாடு, கனியோ கனி உந்துசியோ தனி கொண்டாடு. கண்களோ திக்கி திக்கி பேசுதடியன் நெஞ்சிலே தக்க திமி தாளமடியும், கண்களோ திக்கி திக்கி பேசுதடிக்கன் நெஞ்சிலே தக்க திமி தாளமடி. வந்து ஆடடி வனிதா மணி அவன மோகினி வந்தாடு, கன்னியோ கன்னி உந்துசியோ தனி கொண்டாடு. அறியும் வரை உடையே பகை கண்ணே, கொஞ்சினாலும் நெஞ்சினாலும் போடு தாண்டாதே. வள்ளித்தாமணி அவன மோகினி வந்தாடு, கனியோ கனி உந்துசியோ தனி கொண்டாடு. உன் கண்களோ திக்கி திக்கி பேசுதடியன் நெஞ்சிலே தக்க திமி தாளமடி. உன் கண்களோ திக்கி திக்கி பேசுதடியன் நெஞ்சிலே தக்க திமி தாளமடி. வந்து ஆடடி வள்ளித்தாமணி அவன மோகினி வந்தாடு, கனியோ கனி உந்துசியோ தனி கொண்டாடு. நிறம் என்ன வெளுத்தது, மன்னன் வந்து வெளுத்தது. இரவில் சச்சாம் சச்சாம் சச்சாம் போதாதோ, பகலில் மிச்சம் மிச்சம் மிச்சம் வாராதோ. இரவொரு விதம் பகலொரு விதம் பருவம் பதம் கண்டே, சுகமோ சுகம் தினமொரு ரகம் இதுவே இடம் என்றே. நான் தொடாத பாகம் தன்னை தென்றல் தீண்டாது. வனிதாமணி அவன மோகினி வந்தாடு, கனியோ கனி உந்துசியோ தனி கொண்டாடு. உன் கண்களோ திக்கி திக்கி பேசுதடியன் நெஞ்சிலே தக்க திமி தாளமடி. உன் கண்களோ திக்கி திக்கி பேசுதடியன் நெஞ்சிலே தக்க திமி தாளமடி. வந்து ஆடடி வனிதாமணி அவன மோகினி வந்தாடு.